శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్కికేసరి వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదాకృతి యజ్జలాకృతి పర్యంతాయతిరాజ సరస్వతి తస్మై వేదాంత గురవే భూయో భూయో నమో నమః. విశుద్ధ విజ్ఞాన ఘనస్వరూపం విజ్ఞాన విశ్రాణన బద్ధదీక్షం దయానిధిం దేహభరతాం శరణ్యం దేవం హయగ్రీవమహం ప్రపద్యే. వందే బృందావనచరం వల్లభీజనవల్లభం జయంతీ సంభవం ధామ వైజయంతీ విభూషణం. ఇదికి ముందు ఉపన్యాసత్துல கண்ணனுடன் ஒரு நாள் அப்படின்றத பார்த்தோம். கண்ணன் தினமாக ஒவ்வொரு நாளும் அவருடைய காரியக்கிரமங்கள்லாம் எப்படி இருக்குன்றது அரைநாள் தான் நாம பார்த்தோம், முழுசா பார்க்கல. அதாவது பின்மாலை எழுந்திருக்கிறதுல இருந்து அனுஷ்டானம் பண்றது, அதுக்கப்புறமா இந்த சந்தியாவந்தனாதிகள்லாம் பண்ணிட்டு பிராமணர்களுக்கெல்லாம் தானம்லாம் பண்ணி அந்த பகவத் தேங்கரையும் பெருமாள் அத்திருவாராதனங்கள் எல்லாம் பண்ணி தேவ பூஜை எல்லாம் பண்ணி அது முடிச்சுட்டு அங்கிருந்து சுதர்மான்னு சொல்லக்கூடிய சபை, அந்த சபைக்கு கண்ணன் வர வரைக்கும் நாம பார்த்தோம். அந்த சுதர்மான்ற அந்த சபைக்கு வந்த உடனே அங்க என்ன நடக்கும் அப்படின்றதும் அதுக்கப்புறமா என்னெல்லாம் இருக்குன்றதையும் பார்க்கலாம். இப்ப இது வரைக்கும் இந்த சுதர்மாக்கு வர வரைக்கும் நடக்கக்கூடிய நிகழ்ச்சி அதுல எதுவும் மாறுபாடு இருக்காது. இந்த சுதர்மான்னு சொல்லக்கூடிய அந்த சபைக்கு அவர் வந்துட்டேர்னாக்கா சர்வீர் விஷ்ணுபிகி பரிவாரிதா பிராவிஷத் ஜன்னிவிஷ்டானாம் ந சந்தியங்க ஷடோர்மயாம் தத்ரோபவிஷ்டா பரமாசன பரமாசனே விபுர்பவ சுபாசா ககுபோவ பாச என்ன ஒரு பெரிய தேஜஸோட கண்ணன் இருக்கிறான். இப்படிப்பட்ட தேஜஸோட கண்ணன் போய் தன்னுடைய ஆசனத்துல உட்கார்ந்தேர்னாக்க எல்லா திக்குக்கும் அந்த பிரகாசம் இருக்கா. இந்த கண்ணன் இருக்கிறதுனாலயே அந்த சபைக்கே ஒரு தனி தேஜஸ் ஏற்படுறதா. எல்லா பக்கத்திலயும் அந்த எதுகுலத்துல சேர்ந்தவர்களாக இருக்கிற ரொம்ப ரொம்ப சிரேஷ்டர்கள் சிறந்தவர்கள் எல்லாரும் சூழ்ந்திருந்திருக்க அப்போ அந்த மந்திரிமார்கள் எல்லாமும் இவர் ஒண்ணு ஒண்ணு இவரை ராஜா ஸ்தானத்துல இருக்கிற அப்படின்னால இவரை சேவிச்சு இவரை வணங்கி அவளுக்கு ஏற்பட்ட இடங்கள்ல அவ உட்கார்ந்துருக்கான். முதல்ல போன உடனே மிருதங்கம் வீணைகள் இப்படி இந்த வாத்தியங்களால வாத்தியங்களை வாசிச்சு ஆசனத்துல உட்காண்ட உடனே அவரை சந்தோஷப்படுத்துறலாம். அங்க சில இருக்கிற பிராமணர்லாம் என்ன பண்றான், கவி பாடுகிறார்கள் ஸ்தோத்ரம். இந்த கண்ணனோட சேர்ந்த பூர்வர்கள் இவ எல்லார பத்தியும் பூர்வேஷாம் புண்ணியசாம் ராஜ்யஞ்சா கசையன் கதாகான்னு அவளுடைய ஒரு உயர்ந்த விருத்தாந்தங்களை சொல்லி ஸ்தோத்திரம் பண்றான். இது என்னத்துக்காக, முன்னோருடைய விருத்தாந்தத்தை சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணணும் அப்படின்னா நாமளும் முன்னோர்கள் சென்ற வழியில சொல்லணும். அவள்தான் எப்படி மகான்களாக இருந்து நல்வழியில தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு நல்ல காரியத்தையே பண்ணினவர்களாக இருந்திருக்காளோ அதே மாதிரி நாமளும் இருக்கணும் அப்படின்றதுக்காக சொல்றது. இதே கண்ணன் கோவர்தனகிரியை எடுத்துட்டு சப்தராத்திரம் ஏழு நாட்கள் அந்த மிந்திரனுடைய மழையிலிருந்து அந்த கோகுலத்துல இருக்கக்கூடிய எல்லாரையும் ரட்சணம் பண்ணேன், அந்த கோபர்கள் மாடு கண்ணுக்குட்டி எல்லாத்தையும் ரட்சணம் பண்ணேன். அந்த ரட்சணம் பண்ணச்சு அந்த பெரியாழ்வார் ஆசிரமம் ஒரு அனுசந்தானம் பண்றாரு. அந்த இடத்துல யாருக்குமே பெரிய மழை பெய்யுதுன்றதே தெரியவே தெரியலையா, ஏன்னா எல்லாரும் கண்ணனுடைய ரட்சணத்துல இருக்காங்க. சாதாரணமா நிச்சபடியில எப்படி இருந்துட்டு இருக்காளோ அப்படி இருந்துட்டு இருக்காளோ அவ எல்லாருமே. அதுல ஒரு குரங்கு குரங்கு குட்டியே தாளாட்டுறதாம். அந்த குரங்குக்கு குரங்கு குட்டி வந்து தூங்க மாட்டேன்னு இருக்கு. அம்மா குரங்கு அந்த குரங்கு குட்டிய தூங்க பண்ணணும். அதுக்காக ஏனை கட்டுற மாதிரி ஒரு அந்த கொடிகள்லயே ஒரு ஏனை மாதிரி கட்டி அதுல குரங்கு குட்டிய தூங்க பண்ணும். தூங்க பண்ணச்சே இப்ப சொல்றது கதை சொன்னாதான் நான் தூங்குவேன் இல்லைன்னா தூங்க மாட்டேன் அப்படின்னு அந்த குட்டி குரங்கு. சரி அதுக்காக நான் கதை சொல்றேன்ட்டு அம்மா கதை குரங்கு கதை சொல்றதாம். அது கதை சொல்லச்சே என்ன சொன்ன, நம்ம வம்சத்துல ஹனுமார்னு ஒருத்தர் இருந்து அந்த ஹனுமார் இல்லாத போயிட்டேன்னா இன்னும் ராமர் அழுதுண்டேதான் இருப்பேன் அப்படின்னு ஹனுமனுடைய பிரபாவத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்ற. இந்த முன்னோர்களுடைய பிரபாவத்தை ஹனுமாருடைய பிரபாவம் வாலியனுடைய பிரபாவத்தை கூட சொல்லிருக்கலாமோ இல்லையோ சொல்லல. ஏன் ஹனுமாருடைய பிரபாவத்தை சொன்னா அப்படின்னா ஹனுமாருடைய பிரபாவம் தான் எல்லாராலையும் போற்றப்பட்டது. வாலி பெரிய பராக்கிரமத்தோட இருந்தார்னா கூட அதனால ஒரு உபயோகமும் இல்லை. ஹனுமானுடைய பிரபாவம் பிராட்டிய பெருமாள் அடையும்படியாக பண்ணினது ஒண்ணு. அவர் ஒவ்வொரு காரியம் பண்ணின காரியம் ஒண்ணு ஒண்ணுமே அந்த பகவத் கைங்கரிய ரூபமாகவும் பிராட்டிக்கு கைங்கரிய ரூபமாகவும் சீதா பிராட்டிக்கு கைங்கரிய ரூபமாகவும் அவர் பண்ணார். அவர் அந்த மனசு மிக உயர்ந்த மனசு ஹனுமாரது. அததான் இந்த இடத்துல ஹனுமானுடைய புகழ சொல்லி பாடினார்னு அந்த இடத்துல பெரியாழ்வார் சாதிக்கிறார். அந்த மாதிரி ஒவ்வொரு ராஜசபையிலையும் ராஜாவை ஸ்தோத்திரம் பண்ணச்சே முன்னோர்களை சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணு. இது சொல்றது எதுக்காக அப்படின்னா நாமளும் முன்னோர் சென்ற வழியில செல்லணும் அப்படின்றதுக்காக சொல்றது. அப்படி கண்ணனுடைய முன்னோர்களை எல்லாம் சொல்லி ஸ்தோத்திரம் பண்றாளாம். இப்படி ஸ்தோத்திரம் பண்ண பிற்பாடு தத்ரைக்காக அந்த சமயத்துல இந்த மாதிரி இது நிச்சயமா நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம். அதுல ஒரு நாள் நடந்த ஒரு விஷயத்த சொல்லி சொல்ற. இப்போ தத்ரைக புருஷோராஜன் ஆகதோ பூர்வ தரிசன விஜ்ஞாபிதோ பகவதே பிரதிஹாரை பிரவேசிதான். ராஜசபைக்குள்ள ஒருத்தன் வரணும்னாக்க உடனெல்லாம் நுழைய முடியாது. ராஜசபைக்கு வெளியில ஒருத்தன் நிக்கணும், அந்த காவலாளி கிட்ட சொல்லணும், இந்த மாதிரி நான் இந்த இடத்துல இருந்து நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லணும். இத போய் அந்த காவலாளி ராஜாவிட்ட விஜ்ஞாபனம் பண்ணுவா. ராஜா சரின்னு சொன்னாக்கா உள்ள வரலாம், இல்லைன்னா உள்ள வர முடியாது. இப்ப வழக்கமா நம்ம பாக்குறவாழ காட்டிலும் வித்தியாசமான ஒருத்தர் வரலாம், இங்க இருந்து ஒரு தூதுன்னு ஒருத்தர் வரலாம். அவ வந்து வாசல்ல இருக்கிற காவலாளிகளிடத்துல சொல்ற, நான் கண்ணனை பார்க்கணும் அப்படின்னு. இவாளும் சரி போய் கண்ணன் இடத்துல போய் சொல்ற அனுப்புன்ற. அவரும் வந்து நிக்கிறான். சனமஸ்கிருத்ய கிருஷ்ணாய பரேசாய கிருதாஞ்சலி ராஜ்யா மாவேதய துக்கம் ஜராசந்த நிரோதனம் சன்னதிநயன் நிருபாஹாம் பிரசக்ய ருத்தாஸ்தே நாசன்னயுதே கிரிவ்ரஜே அயுதேதே கிரிவ்ரஜே. அந்த தூதுவன் யாருக்காக வந்தான் அப்படின்னாக்கா, யாருடைய தூதுவனாக வந்திருக்கான் அப்படின்னா, மகத தேசத்து ராஜாவாக இருந்திருக்கிற ஜராசந்தனுடாலே பீடிக்கப்பட்ட கஷ்டப்படுத்தப்பட்ட ராஜாக்கள் எத்தனை பேரும் அத்தனை பேர் சார்புள்ள தூதுவனாக வந்திருக்காங்க. அந்த சபவுள்ள நுழைஞ்ச உடனே அங்க வறட்சையே விழுந்து சேவிச்சுட்டு வரணும். கைய கூப்பிட்டு சமாச்சாரம் சொல்ல ஆரம்பிக்கிறோம். அந்த சொல்லச்சையும் ஒரு பவ்யமா சொல்லணுமோ இல்லையோ, கிருதாஞ்சலி. இந்த ராஜாக்களுடைய ஒரு சந்தேசம், அந்த சந்தேசத்தை சொல்ற. இந்த ராஜாக்கள்லாம் யாருன்னா, ஜராசந்தன் திக்விஜயம் பண்ணச்சே அவனுக்கு அடிபணிய மாட்டேன்னு சொன்ன ராஜாக்களை பிடிச்சி ஒரு மலையினுடைய ஒரு குகையில பிடிச்சி அடைச்சு வச்சுக்கலாம். அதனால அத்தனை ராஜாக்களும் அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கா. அத்தனை ராஜாக்கள் சார்பில் இந்த தூதுவன் வந்திருக்கான். அப்ப தூதுவன் ராஜாக்கள் சொன்ன சமாச்சாரத்தை அப்படியே சொல்றான். ராஜான ஊச்சுகோன்னு சொல்ற ராஜாக்கள் கண்ணனிடத்துல தெரிவிக்க வேண்டிய சமாச்சாரம் என்னன்றத அந்த ராஜாக்கள் சொல்ற வார்த்தையால அப்படியே தூதுவன் சொல்லி சொல்றான். கிருஷ்ண கிருஷ்ணா பிரமேயாத்மன் பிரபன்ன பய பஞ்சன வயம் துவாம் சரணம் யாமஹா பவபீதா பிருதக் த்ருஷஹா. சொல்லச்சேயே எப்படி இருக்குன்றதுதான் பார்க்கணும். கிருஷ்ண கிருஷ்ண அப்ரமேய அப்பா கண்ணா கண்ணா கண்ணான்னு சொல்லி சொல்றது அப்ரமேயா உம்முடைய ஒரு மகாத்மியம் அளவிட முடியாததாக இருந்திருக்கு. அப்ரமேயாத்மன்னு சொல்லி சொல்லிட்டு பிரபன்ன பய பஞ்சன யாரெல்லாம் முடிந்த சரணாகதி பண்றாளோ அவ மொத்த பேருடைய பயத்தையும் நீ போக்கடிக்கிறவனாக இருந்துருக்கு. அந்த கண்ணனிடத்துல சரணாகதி பண்ணிட்டான்னாக்க அவளுக்கு பயமே வரவே வராது, இனிமே பயமே வராது. ஆகையால வயம் துவாம் சரணம் யாமஹா நாங்கள்லாம் உன்னையே சரணமாக பற்றுகிறோம். பவாத் பீதாகன இந்த சாம்சாரிகமான ஒரு ஜென்ம மரணாதிகள்லாம் பயத்தை அடைந்தவர்களாக வேற வேற எண்ணங்களை உடையவர்களாக இருந்திருக்கிறதுனால நான்லாம் ஒண்ணு சரணமாக அடைகிறோம்னு சொல்ற இந்த இடத்துல ஒரு வேதாந்த விஷயம்தான் நாம பார்க்கணும். எல்லாருக்கும் பாகவத கத்த தெரியாதவா இல்ல, அங்கங்க என்னென்ன வேதாந்த விஷயங்களை சொல்றேன்றதுதான் பார்க்கணும். இந்த கிருஷ்ண சப்தமே இருக்கிறது கிருஷ்ண கிருஷ்ண அப்ரமேயாத்மன் அப்படின்னு சொல்லச்சு கிருஷி பூவாச்சக சப்தான்னு கிருஷ்ண சப்தத்துக்கு பூவாச்சக சொல்றதாக இருந்திருக்கு. இந்த கிருஷ்ண சப்தத்தினால என்ன அப்படின்னாக்க இவர் தாழ்ந்தவர்கள் இவர் உயர்ந்தவர்கள் என்கிற வேறுபாடு இல்லாமல் எல்லாரையுமே சந்தோஷம் பண்ணக்கூடியவன் எல்லோரையும் சந்தோஷிப்பிக்க கூடியவன் கண்ணன் அப்படின்றத தெரியப்படுத்தும். இப்ப இந்த ராஜாக்கள்லாம் எங்கெங்கயோ இருந்துட்டு இருக்கா. அவ அந்த கிருஷ்ணான்னு அந்த கண்ணனுடைய திருநாமத்தை சொல்றதுக்கு என்னன்னா தங்களிடத்துல இருக்கிற குணமோ தோஷத்தையோ எதையும் பார்க்காமல் தங்களையும் ரட்சிக்க வல்லவன் கண்ணன்றத வச்சுட்டுதான் அந்த கிருஷ்ண சப்தத்தினால சொல்லி சொல்ற. அதே மாதிரி பெருமாளுக்கு பட்சபாதம் கிடையாது. ஒருத்தரை வந்து சந்தோஷப்படுத்துறது ஒருத்தரை வேணும்ட்டே கஷ்டப்படுத்துறதுன்றது கிடையாது. நிற்கண தயை இல்லாதவன் இல்லை. ஆகையால வைஷம் என கண்ணியம் இல்லைன்றதையும் இதுல இருந்தே தெரியப்படுத்துறது. அப்புறமே ஆத்மன்னு சொல்லச்சே எம்பெருமானுடைய ஸ்வரூபம் அளவிட முடியாததாக இருக்கு. ஆகையால இப்ப பெருமாள் அந்தராத்மாவாக எங்களுக்கெல்லாம் அந்தராத்மாவாக இருந்து கொண்டு பெருமாள் நம்மளுடைய சிரமத்தை அவரும் தெரிஞ்சுதான் இருந்துருக்கேன். ஜானாசி தெரிஞ்சுதான் இருந்துருக்கேன். ஆகையால உமக்கு தெரியாத நான் எதுவும் இப்ப சொல்ல போறது இல்லை. இப்ப எல்லாம் தெரிஞ்சவராக நீ சர்வஜனாக எது இருந்துருக்கிறதுனால அதனால யாரெல்லாம் உம்முடத்த சரணாங்கத்தை பண்றாலும் அவளுடைய பயத்தை போக்கடிக்கிறதுக்கு சாமர்த்தியம் உடையவராகவும் நீர் இருந்துருக்கேன். ஆகையால பெருமாளுடைய சர்வஜத்வம் சர்வசக்தித்வம் இதெல்லாம் இருந்துருக்கு. சரி, எல்லா வாஸ்தவம் தான். நாம இவ்வளவு தோஷம் நம்மளிடத்த இவ்வளவு தோஷம் இருந்துருக்கேன், இவ்வளவு பாபம் பண்ணிருக்கோம், இவ்வளவு தப்பு காரியம்லாம் பண்ணிருக்கோமே, இப்படி தப்பு காரியம்லாம் பண்ணிருந்திருக்கவால நம்மள இப்படி நம்மளுடைய தோஷத்தை பார்த்தேன்னாக்க அப்ப ரட்சணம் பண்ணணும்னே தோணாது அப்படின்னா அந்த எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய வாத்சல்யம்ன்ற ஒரு குணத்தை சொல்லி சொல்ற. வாத்சல்யம் அப்படின்றது குற்றம் பாராமை என்பதுதான். அப்ப தோஷா தரிசனம்னு சொல்லுவேன் சம்ஸ்கிருதத்துல. இந்த குற்றத்தை நாம பண்ணினது தப்ப ஒரு பொருட்படுத்தாமல் அந்த கண்ணனுக்கு நம்மளிடத்துல இருக்கிற வாசல்யத்தையும் தெரியப்படுத்துறது அப்ரமேயாத்மன்னு சொல்லி சொல்லச்சே. வயம் துவாம் சரணம் யாமஹா பவபீதாக சம்சாரத்திலிருந்து பயத்தை அடைந்தவர்களாக இருக்கும்னு ஒண்ணு. இந்த சம்சாரத்திலையும் பலவிதமான சிரமத்தை அடைந்தவர்களாக இருந்துருக்கோம்னு அர்த்தம். இப்படி நாங்கள்லாம் ஒன்ன சரணமாக அடைகிறோம். லோகோமி கர்ம நிரத குசலே பிரமத்த கர்மண்யம் சோதிதே பலவானிகீவிதாசாம் சத்யாட்சி அனிமிஷாய நமோஸ்து தஸ்மை. சரணாகதி பண்றவாளுடைய பயத்தை போக்கடிக்கிறவர் மாத்திரம் இல்ல, இந்த எம்பெருமான் இடத்துல சரணாகதி பண்ணாதவா இருக்கல அவளுக்கு அந்த மரண பயத்தை கொடுக்கிறவராகவும் அவர் இருந்திருக்கலாம். பிரபன்னா தன்னேஷாம் நதிசதி முகுந்தாம் நிஜபதம் சுவாமி தேசிகன் ரகசத்திரை தரத்துல சாதிக்கிற பெருமாள் இடத்துல சரணாகதி பண்ணாதவாளுக்கு அந்த சரணாகதின்றது ரெண்டு விதம், அதாவது சத்வாரக பிரபத்தி அத்வாரக பிரபத்தின்னு சொல்லி பக்தி யோகம் பண்றவாளும் கூட சரணாகதி பண்ணாதான் அந்த பக்தி யோகம் தடங்கள் இல்லாமல் நிறைவேறும், அதுக்காக பண்ற சரணாகதி. கர்மயோக ஞான யோகம் பக்தி யோகங்கள்லாம் பண்ண முடியாத இருக்கிறவா பண்ற சரணாகதி அது சுதந்திர பிரபத்தின்னு சொல்லி சொல்றது. எப்படியோ ஒரு முறையில சரணாகதி பண்ணாதான் பெருமாள் தன்னுடைய திருவடியை காண்பிச்சு கொடுப்பேன் சிவை குன்ற பிராப்தின்றது சரணாகதி பண்றவாளுக்கு தான் ஏற்படும் என்றவர் ஏற்படாது. அதே மாதிரி சரணாகதி பண்ணாதவா இந்த லோகத்துல இருந்துருக்காருனாக்க அவளுக்கு ஏதோ சுகம் வர மாதிரி இருக்கும், அது எல்லாம் அல்பமான சுகம், அல்பமான சுகம், அனித்யமான சுகம், நிரந்தரமான சுகம் இல்ல. அதெல்லாம் விகர்ம நிரத குசலே பிரமத்த கர்மண்யம் தொதிதிசே பவதர்ச்சனே ரே யாவது அஸ்ய பலவான் இக ஜீவிதாசாம் சத்ய சினத்தி அனிமிஷாய நமோஸ்து தஸ்மை. இவா சொன்னச்சு தன்னுடைய ஐஸ்வர்யத்துக்காகவோ இந்த வைஷிக சுகத்துக்காக பண்ணக்கூடிய கர்மாவிலேயே ஈடுபடுறவர்களாக இருந்திருக்கா. உம்மால சொல்லப்பட்ட உபதேசம் பண்ணப்பட்ட பக்தி பிரபத்தின்றவைகள்ல அந்த பகவத் ஆராதனங்கள்ல ஈடுபடாதவாளாக இருந்திருக்கா. அப்படி இருக்கிறவாளுக்கு இதுல எத்தனை வரைக்கும் ஈடுபடாதவாளாக இருக்காளோ அவளுக்கு அவளை வந்து இந்த பிரகிருத்திலேயே இருக்கும்படியாக பண்ணி ஜனன மரணாதிகள்லாம் ஏற்படுத்தி அவளுக்கு இப்படியே இதுலயே உயர்ந்து இருக்கும்படியாகவும் பண்றவராக நேரில் இருந்துருக்கே. அப்படிப்பட்ட கண்ணனுக்கு பிரணாமங்கள் நமோஸ்து தத்மை அப்படின்னு சொல்ற. பெருமாள் எதுக்காக அவதாரம் பண்ணிருக்கே? அந்த ஈஸ்வரனை பரித்ராணாய சாதுனாம் விநாசாயிட்ட துஷ்கிருத்தாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகேன்னு அவதார ரகசியத்துல சொன்ன பிரகாரத்துக்கு பலராமனும் கண்ணனுமாக அவதாரம் பண்ணிருக்கு. கல நிகிரகனாய சாத்தியன் துஷ்டாளுடைய நிகிரகம் பண்றதுக்காக பண்ணிருக்கு. அவதீர்ணா சத்ரக்ஷனாய கல நிகிரக பரித்ராணாய சாதுனாம் விநாசாய துஷ்கிருத்தாம் சாது பரித்ராணத்துக்காக தான் பெருமாள் அவதாரம் பண்றேன், சாதுக்களை ரட்சணம் பண்றதுக்காக தான். அதுல இடையில வந்தாங்கனாக்கா அந்த துஷ்கிருத்தாளுடைய நாசம்ன்றது நாசம் பண்ணிதான் சாது பரித்ராணம் பண்ண வேண்டி இருந்ததுனாக்க அத நாசம் பண்ணி இவளை ரட்சணம் பண்றேன்னு அர்த்தம். இப்போ ராஜாக்களை பார்த்து சொல்லி சொல்ற அவளை கேட்கறதா இவாளே நினைச்சுன்னு சொல்லியிருந்துருக்க. நீங்க எல்லாம் ராஜாக்களா தானே இருக்குங்கோ, நீங்க என்ன சாதாரணமா சௌக்கியமா தானே இருந்திருக்குங்கோ அப்படி இருக்கிட்டு உங்களுக்கு கஷ்டம் வந்துருக்குன்னு என்னத்துக்கு நீங்க சொல்றீங்கோ அப்படின்னு கண்ணன் கேக்குறதா வச்சுண்டு ராஜாக்கள் சொல்ற ஸ்வப்மாஜிதம் நிருப சுகம் பரதந்திர மீச சசத்பயேன மிருதகேன துரம் வஹாமஹ. இந்த ராஜாவாக இருக்கிறதுன்றது இருக்க இது சாதாரண விஷயம் இல்லை, இது ஸ்வப்னாயுதம், இது நிலையற்றது. ஸ்வப்னத்துல பாக்குறோம், ஸ்வப்னத்துல பார்த்தோம்னாக்கா ஏதோ அப்ப கொஞ்ச நாள் என்னமோ ஒரு சுகத்தை கொடுக்குற மாதிரி இருக்கு. பாம்பு பண்ணினவாளா இருந்தாக்கா ஸ்வப்னத்துலயும் கஷ்டம்தான் வரும், அங்கேயும் நம்மள ஒரு பாம்பு தச்சுன்னு தான் வரும். புண்ணியம் பண்ணியிருந்தாலாக்கா கொஞ்சமா புண்ணியம் பண்ணியிருந்தாக்கா ஸ்வப்னத்துலயாவது ஒரு சுகம் வரப்போறது. ராஜாக்களுக்கு இருக்கக்கூடிய சுகம் முழுக்க ஸ்வப்னாயுதம், ஒண்ணுமே நிலை இல்லாதது. என்ன எந்த சமயத்துல என்ன ஆபத்து வருமோ, எந்த சமயத்துல இந்த மந்திரி சபை கவுருமோ அப்படின்னு தான் ராஜா அவ்வளவு ஜாகருக்கால பார்த்துட்டு இருக்க வேண்டிய ஒரு விஷயம் இது. ஸ்வப்னாயுதம் நிருப சுகம் பரதந்திரம், இது பரதந்திரமாக இருந்தது. சுதந்திரமாக இவாளால யாருமே இருக்க முடியாது, இவள வேற ஒருத்தர சார்ந்துதான் இருந்திருக்க. ஆகையால அதி துச்சம், ரொம்ப துச்சமாக இருந்திருக்கு. அவளுடைய புண்ணியம் எப்படி இருந்திருக்கோ அப்படிதான் போயிட்டு இருக்கும், அதுல கர்மாயுத்தமாக இருந்திருக்குன்னு அர்த்தம். இந்த முகலாய தேசர் அந்த ராஜ பரம்பரை எல்லாம் பார்த்தோம்னாக்கா சாதாரணமா இப்ப நம்ம ராஜ பரம்பரை எல்லாம் பார்த்தோம்னா ஜேக்கனா இருக்கிறவன் தான் ராஜாவா வருவான், அடுத்தது அதே மாதிரி அந்த வம்சம் அப்படியே வந்துட்டு இருக்கும். அதெல்லாம் இருக்கும். இந்த அவுரங்கசீப் இருக்கவன் எல்லாம் என்ன பண்ணுவான்னா, இந்த ராஜ்யம் வரணும் அப்படின்றதுக்கோசரம் இவன் எட்டாவதோ ஏழாவதோ இருந்தா கூட மீதி இருக்கிற எத்தனை பேர் இருக்காளோ இவனுக்கு முன்ன எத்தனை பேர் அத்தனை பேரையும் ஜெயில அடிச்சுட்டு அப்பாவையும் ஜெயில அடிச்சுட்டு இவன் போய் அந்த சிம்மாசனத்துல ஏறி உட்காந்துக்கிறான். அவனுக்கு மாத்திரம் அது நிலையா இருந்துட்டு இருக்கான்னா, அவனும் கடைசி சமயத்துல எவ்வளவு பராஜயம் அவனுக்கும் வந்ததான் வந்தது, அவுரங்கசீப்புக்கும் வரதான் வந்தது. இந்த முகலாய பரம்பரையில பார்த்தோம்னாக்க இந்த பேரச பிடிச்ச ஒரு நிலையெல்லாம் அதுல தெரியும், அது வியக்தமா தெரியும். இவா ராஜா சொல்றது என்ன அப்படின்னா, எங்களுக்கு நான் ராஜாவா தான் நாங்க இருக்கோம், சுகத்தை அனுபவிக்கிறோம்னு நினைச்சிட்டு இருக்கலாம், நேர் நினைச்சிட்டு இருக்கலாம், ஆனா இது மொத்தம் சொப்னம் மாதிரி இருந்திருக்கு, நிலையற்றதாக இருந்திருக்கு, இது அல்பமான ஒரு சுகமா தான் இருந்திருக்கு. மிருதகேன துரம் வஹாமஹா அப்படின்னா உயிரில்லாத ஒரு சரீரத்தை தூக்கிட்டு நிக்கிற மாதிரி நாங்க இந்த ராஜ்யபாரத்தை தரிச்சுட்டு இருக்கோம். இது புணத்து தூக்கிட்டு நிக்கிறது என்ன சந்தோஷமா இருக்குமான்னா, ஆகையால கிருஷ்ணமஹேதி கிருபணாஹ சபமாக ஜெயஹ. இப்படி நாங்கள்லாம் ராஜாக்களாக இருந்து எத்தனையோ சொல்லணா துன்பங்களை நாங்க அடைஞ்சிட்டு இருக்கோம், ஆகையால நீ எங்களுக்கு எல்லாம் அனுகிரகம் பண்ணோம். தன்னோ பவான் பிரணத சோகரங்கிரியுக்மா, உமக்கு தெரியுமோ தெரியாதோ நான் சொல்றேன், உம்முடைய பிரபாவத்தை சொல்லி சொல்றேன். உம்முடைய திருவடிகள் ரெண்டும் இருக்க, இந்த திருவடிகள் தன்னோ பவான் பிரணத சோகரங்கிரியுக்மன், நான் என்னப்பா பண்ண முடியும் அப்படின்னு நீ சொல்லலாம். உம்முடைய திருவடி ரெண்டும் யார் இந்த திருவடிய பற்றுகிறார்களோ அவளுடைய சோகம் மொத்தத்தையும் போக்கடிக்கிறதுக்காகவே ஏற்பட்டது அந்த ரெண்டு திருவடிகளும். அப்படிப்பட்ட திருவடிகள் பெரிய ஒரு விஷயத்தை நீர் வச்சிருக்கேன். இப்போ நாங்க படுற கஷ்டம் என்ன அப்படின்னா, இந்த மகத ராஜாவா இருக்கிற ஜனாசந்தனாகிற ஒரு கர்ம பாசத்தினால நாங்கள்லாம் கட்டுண்டவர்களாக இருந்திருக்கோம், அவனிடத்திலிருந்து எங்களை எல்லாம் விடுவிக்கணும், இது உண்மை தவிர வேற யாராலையும் முடியாது, ஆகையால நாங்கள் எல்லாரும் உங்களை பிரார்த்தனை பண்றோம்னு அந்த ராஜாக்கள்லாம் சந்தேகம் சொல்லி அனுப்புறா. இப்படி சந்தேகம் சொல்லிட்டே இருக்கச்சே அங்கிருந்து ஆகாசத்துல பார்த்தோம்னா ஒரு பெரிய ஒரு தேஜஸ் வரதான், அது இது மாகத சம்ருத்தா பவத்தர்சன காட்சிணா பிரபன்னா பாதமூலந்தே தீனானாம் சம்விதீயதான். எங்களுக்கு மங்களத்தை நீர் உண்டு பண்ண வேண்டும், உம்முடைய திருவடிகளே எனக்கு எங்களுக்கு கதியாக இருந்திருக்கோம் அப்படின்னு இந்த சந்தேசத்தை தூதுவன் மூலமாக அந்த ராஜாக்கள் எல்லாரும் சொல்லி அனுப்புறார். இப்படி சொல்லிண்டே இருக்கச்சே மேல பார்த்தோம்னாக்க விஷங்கமுஞ்சியுஜமஜமச்சமம் வசானமேணாதினம். இது ஒரு ஒரு பிசங்கம், அதாவது மௌஞ்சின்றது அங்கேருந்து நாரதர் இறங்கி வரையறான். இந்த நாரதர் வரச்சேயே அற்புதமாக ஒரு தேவசாகிறான் பார்க்கச்சேயே ஒரு பெரிய தேஜஸ்து. அனண்ட சூரியன் தான் இருந்துட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தோம்னா சூரியனுக்கு முதல்ல இன்னொரு சூரியன் வந்திருக்கான்னு தெரியலையா. அந்த மாதிரி ஒரு தேஜஸ் தான். அந்த தேஜஸ்தோட அவர் இறங்கி வரையறா. அவர் ஜட்டையை தரிச்சுட்டு இருக்கேன், ஜட்டாபாரம் பிராதுராசின் யதாரதி. இந்த இன்னொரு சூரியன் மாதிரி அவர் இறங்கி வரையறா. அவங்க வந்து ஒரு மௌஞ்சி பிரம்மச்சாரி, நாரதர் பிரம்மச்சாரி. பிரம்மச்சாரிக்கு மௌஞ்சி அதீனம் தண்டம் இதெல்லாம் மூணும் எப்பவுமே இருக்கணும். மௌஞ்சின்றது இடுப்புல கட்டிக்கிற ஒரு இது, இது தர்பத்னால இல்ல, இந்த முஞ்சி பில்லுன்னு ஒரு தனி பில்லு இருக்கு, அதால அது வந்து பின்னி அது பண்ணணும். அது ஆவணி ஆட்டத்துக்கு எல்லாம் நம்ம எல்லாம் பசங்க பிரம்மச்சாரி பசங்களா இருக்கிறவங்களுக்கு ஆவணி ஆட்டத்துக்கு முன்னையே அந்த மௌஞ்சிய பின்னி அதை கோமயத்துல ஊற போட்டு அது மஞ்சளா ஆகும். அந்த மஞ்சளா இருந்துட்டு அதை முடிச்சுட்டு அது கட்டிக்கிறது, புதுசா கட்டிக்கிறது, இதெல்லாம் ஒரு சம்பிரதாயம். அது நாரதர் அந்த மாதிரி மஞ்சளா இருக்கிற ஒரு மௌஞ்சிய கட்டிண்டு ஏனாஜன கிருஷ்ணாஜனத்தை போத்துண்டு அவர் ரொம்ப பலப்பலப்படாந்த ஒரு வேஷ்டிய ஒட்டிண்டு பிரம்மச்சாரி வேஷ்டிய ஒட்டிண்டு அங்கிருந்து இறங்கி வரையறான். அப்படி மேல பார்த்தா இன்னொரு சூரியனே உதிச்ச மாதிரி இருக்காராம். இப்படி பார்த்தா நாரதன் வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு கண்ணனிடத்துல போய் சொல்லி சொல்றாளாம். உடனே கண்ணன் ஏந்து பிப்ரத் பிங்கஜடாபாரம் பிரியஸ்யதஸ்ய கிருஷ்ணஸ்ய காயன் கர்மாணி ஜன்மதாம் கிருஷ்ணம் பங்காஸ்த லோகாஸ்த திராவயன் ரபஜன். அங்கேந்து வரச்சேயே கிருஷ்ணனுடைய பிரபாவத்தை சொல்லிட்டே வரையறோம். நாராயண நாராயணன்னு நாராயண சப்தத்தை மாத்திரம் சொல்லல, கிருஷ்ணனுடைய சபைக்கு சுதர்மாவுக்கு வரையறவர் அந்த கிருஷ்ணனுடைய மாகத் மாகம்னு சிசுபாலவதம்னு ஒரு கிரந்தம் இருக்கு. அதுல மாக கவி அவன் எழுதியிருக்கான், அற்புதமான கிரந்தம் அது. அதுல ஆரம்பமே நாரதர் வர்றதுதான் சொல்லுவேன். அங்கிருந்து நாரதர் வந்து கண்ணன்டத்துல வர்றதுதான் சொல்லுவேன். அதுதான் இங்க சொல்லி சொல்றேன். சந்திஷ்டா பகவான் கிருஷ்ணா சர்வலோகேஸ்வரேஸ்வரோமுதா. அந்த நாரதர் மகர்ஷி தேவரிஷி வரையன் வந்தவுடனே ஆசனத்துல இருந்து ஏந்துட்டேனான். தான் மாத்திரம் ஏந்துக்கல, அந்த சபையில இருக்கிறோம் மொத்த பேரும் ஏந்துட்டான். அப்படியே அங்கேயே விழுந்து மேலே இருந்து இன்னும் கீழே கூட இறங்கல, அதுக்குள்ள இவரை விழுந்து சேவிக்கிறான். நாரதரை விழுந்து சேவிக்கிறான். தான் சேவிக்கிறதோடு இல்லாத அங்க சபையில இருக்கோம் மொத்த பேரையும் சேவிக்க பண்றாளோ, இது ஏதோ பயத்தினால பண்றதுல ஒரு சந்தோஷத்தோட பண்ற ஒரு காரியம். ஒவ்வொருத்தரும் பாகவதா இடத்துல எப்படி நடந்துக்கணும்ன்றத தான் நடந்து காண்பிச்சிருக்க. இவர் சர்வஜர், இவருக்கு தெரியாது ஒன்னும் கிடையாது. சபாஜயத்வா விதிவத் கிருதாசன பரிகிரகம். இப்ப இந்த சபையில வந்த உடனே நாரதருக்கு என்ன ஆசனமோ அதெல்லாம் கொடுத்துட்டு அவரை பார்த்து நாரதரை பார்த்து சொல்லி சொல்றான், நீர் வந்திருக்கேன், இவ்வளவு தூரம் வந்திருக்கேன், லோகத்துல எல்லாரும் க்ஷேமமா இருக்காளா, நீர் தான் எல்லாம் ஒரு இடத்துல நிலைக்காமல் எல்லா இடத்துலயும் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கவ, யாருக்கும் யார் இடத்துல இருந்தும் பயம் இல்லாமல் இருந்துட்டு இருக்கா அப்படின்னு கேக்குறான். கண்ணனுக்கு தெரியாத விஷயமா இவர் சர்வஜ்ஞராச்ச, இவருக்கு தெரியாத விஷயத்தையா இவர் கேட்க போறாரு அப்படின்னா அது நாரதருக்கு தெரியும், அவருக்கு சர்வஜ்ஞர்ன்றது தெரியும். இவர் கேட்கறது எதுக்காக கேட்கறேன்ற வார்த்தையும் தெரியும். யாருக்கும் யாரிடத்துல இருந்தும் பயம் இல்லாத இருந்துட்டு இருக்கா லோகத்துல அப்படின்னா, ஜராசந்தத்துல ராஜாக்கள்லாம் பயப்படுறான்றத கண்ணன் தெரிஞ்சுட்டுதான் சம்வாயால சொல்லணும்ன்றதுக்கோசரம் அதை கேக்குறேன்றது அதையும் தெரிஞ்சுட்டு இருக்கேன். பூதேஷு பூமம் சரத சுசக்தி வீம் வன்னேரிஹோ நமயூதம். கண்ணாணி கேள்வி கேட்கிற, சிற்சிண்டை கேள்வி கேட்கிற, நீ கேள்வி கேட்கறதுடைய அர்த்தம் மொத்தம் எனக்கு புரியும். மீதி பேருக்கு வேணா புரியாத இருந்திருக்கலாம். நீர் சர்வஜனாகவும் இருந்துண்டு, சர்வசக்திமானாகவும் இருந்துண்டு, இந்த லோகத்துல இருக்கிறவர்களுக்கெல்லாம் அனுகிரகம் பண்றதுக்காக கண்ணனாக அவதாரம் பண்ணிருக்கேன்றது எனக்கு தெரியும். இந்த உனக்கு பாக்கிறதுக்கு வேணா பிராகிருத்தமான சரீரம் மாதிரி உன்னுடைய திவ்ய தேகம் தெரியலாம் மீதி பேருக்கு. ஆனா எனக்கு தெரியும், இது திவ்யமங்கல விக்கிரகம், இது இது அப்ராகிருதமான சரீரம் உம்முடைய திருமேனின்றது எனக்கு தெரியும் அதுக்கு. ஆகையில இது எப்படின்னா, இந்த அரணி கட்டக்குள்ள நெருப்பு மறைஞ்சிட்டு இருக்கிற மாதிரி உம்முடைய சர்வஜத்துவம் சர்வசக்தித்துவம் எல்லாத்தையும் மறைச்சிட்டு நீர் என்ன கேள்வி கேட்கிறேன். பவோஹிதம் கோர்ஹதி சாது வேதிதம் சோ மாயேதம் சிருஜதோ நியச்சதான். உமக்கு எது நல்லது கெட்டதுன்றதெல்லாம் யார் சொல்ல முடியும்? நீர் தானே எல்லாரையுமே சிருஷ்டி பண்றேன், எல்லாரையும் படைப்பவராக இருந்திருக்கிறவர், இப்ப லோகத்துல இருக்கிற சிருஷ்டி ஸ்திதி பிரளயங்கள் எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கிறவர் நீர் தானே. லீலாவதாரி சோயச பிரதீபகம் பிராஜ்வாலயத்வாம் தமகம் பிரபத்தியே. அங்க சொல்லச்சு, நமக்கெல்லாம் ஒவ்வொரு பிறப்பும் நமக்கு இறப்பு, இந்த ஒரு ஜென்மா போச்சு மறுபடியும் இன்னொரு பிறவி வருதுன்னாக்கா பாப்பு இன்னும் போல, கர்மா இன்னும் கழிய அப்படின்னு அர்த்தம். பெருமாளுக்கு என்ன அப்படின்னா, சவுஸ்ரேயான் பவதி ஜாயமானா. ஒவ்வொரு அவதாரமும் எடுக்கிட்டு எடுக்க எடுக்க அவருக்கு ஒரு விசேஷம் அதிகமாகும். மச்சமாக கூர்மமாக வாமனாக நசம்மனாக இப்படி எல்லாம் அவதாரம் எடுத்து எடுத்து சௌ ஸ்ரேயான் பவதி ஜாயமானஹா. அவர் அவதாரம் பண்ணச்செல்லாம் அவருக்கு ஒரு விசேஷம் தான் ஏற்படுறது. நீ கண்ணனா அவதாரம் பண்ணினதும் இப்படி விசேஷம் ஏற்பட்டிருக்கு. உன்னை கொண்டு பூமி பாரத்தை போக்கடிக்கணும், அதுக்காக தான் நீ அவதாரமே பண்ணிருக்க, அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. சரி, இருந்தாலும் நீ கேக்குறையோ இல்லையோ, கேட்கறதுக்காக நான் சொல்றேன், நானு நான் என்னத்துக்காக வந்திருக்கேன் அப்படின்றத சொல்றேன் நான். அதாபி ஆஸ்திராவையே பிரம்மன் நரலோக விடம்பனம், இந்த லோகத்துல நடக்கக்கூடிய ஒரு விடம்பனங்கள் எல்லாமே பரமாத்மமாக நடக்கல. ஏதோ இந்த லோகத்தாருக்கும் ஒரு பிரமத்தை ஏற்படுத்துறதுக்கு, ஏதோ ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்துறதுக்காகவே நடக்கிறது இது. அத நான் சொல்றேன் நானு, பொண்ணுடைய பிதிருஷ்வ அத்தை குந்தி, அந்த குந்தியினுடைய பிள்ளை தர்மபுத்திர, அவர் ராஜசூய யாகம் பண்ணணும்னு அவர் ஆசைப்படுறாரு. அதுலயும் ஒரு சுவாரஸ்யம் சொல்ற, யக்ஷதி ஸ்வாம் மகேந்திரேன ராஜசூயேன பாண்டவஹா அனுமோதான். ராஜசூய யாகம் பண்றது சொர்க்காதிகளுக்காக அவர் பண்ணல, யக்ஷதி ஸ்வாம் மகேந்திரேன ராஜசூயேன. உம்மதம் அந்த ராஜசூய யாகம் பண்றதும் பகவத் பிரீத்தியர்த்தம் தான் பண்றது. இந்த ஒரு ஒவ்வொரு கர்மாவை நாம பண்ணச்சே பகவான் சனியாம சுரூபஸ்தி பிரவர்த்தி சேது தேக்கிறது சொல்ல சொல்லச்சே, இந்த கர்மனா வித்யாராதன கர்மனா பகவந்தம் வாசுதேவம் மற்றயிஷ்யாமி அப்படின்னு, சந்தியாவந்தன கர்மனா பகவந்தம் வாசுதேவம் மற்றயிஷ்யாமி அப்படின்னு எல்லாம் நம்ம ஒவ்வொரு கர்மாவையும் சொல்லி அந்த கர்மாவனால வாசுதேவனை பிரீத்திப்படுத்துறோம் அப்படின்னு நாம சொல்லி சொல்றோம். அந்த மாதிரி உனக்கு உன்னை பிரீத்தி பண்ணுவதற்காக, உனக்கு பிரீத்தி ஏற்படுத்துவதற்காக சாஸ்திரத்தினால சொல்லப்பட்டதாக இருக்கிற ஸ்ருதி ஸ்மிருதி மமைவாஜான்னு சொன்னதுனால, அந்த சாஸ்திரத்தினால சோதிதமாக விதிக்கப்பட்டிருக்கிற ராஜசூயம்ன்ற ஒரு கர்மா அந்த யாகத்தை அனுஷ்டானம் பண்ண போறேன் உம்மக்கு பிரீத்தி உண்டாவதற்காக. உம்ம அதுவும் அந்த ராஜசூய யாகமுமே உமக்கு தான் பூஜனம், உம்மை தான் பூஜிக்கிறதாக இருக்கிற அந்த ராஜசூரி யாகத்தை பண்றேன்னு வேதாந்தாசத்தை சொல்லி சொல்ற. இங்க இதுக்காக எல்லாரும் எல்லா தேசத்துல இருந்தும் ராஜாக்கள் எல்லாம் வரப்போறா. திதிருக்ஷபா சமேஷ்யந்தி ராஜா நஷ்ட யசஸ்வினா. சிரவணாத் கீர்த்தனா தியாயாத்து பூயந்தேந்தே வசாயினா தவ பிரம்மமய சேச கிமுதாக்காபி மருத்தினா. இப்போ உம்முடைய திருநாமங்களை சொன்னாலே போறோம், உம்முடைய கீர்த்தனம் சிரவணம் பண்ண போறோம், கேட்டா போறோம், தியானம் பண்ண போறோம் அப்படின்லாம் இருந்துருக்கு. நேரே நேரம் வந்துடுறாரு அப்படின்னாக்க அங்க வர ராஜாக்கள் மொத்த பேருக்கும் பெரிய ஒரு அனுகிரகம் கிடைக்க போறது. அதுக்காக உண்மை வர சொல்லி சொல்ற என்ன சொல்ற, அந்த சிசுபாதம் மாதிரி இருக்கும், சண்டை போட போறானே அவன்லாம் வர்றானே, அவனுக்கு கண்ணனால என்ன அனுகிரகம் வருது, அவரை பாக்கிறதுனால எத்தனை விசேஷமா நினைச்சுக்கிறான்னா, அவனுக்கு ரிபுஷு நிகதே தேவ கீதா அப்படின்னு சொல்லி சொல்ற. இது ஆச்சரியமான ஒரு விஷயம். ராசத்திரை சாரத்துல சொல்லச்சே பெருமானுடைய ஒரு கல்லு பெண்ணா போயிடுறது, நெருப்பு குளிர்ச்சியா இருக்கு சுடாது இதுவா ஆயிடுறது, ஒருத்தனை கொலை பண்றது வதம் பண்றதே அவனுக்கு ஹிதமாக ஆறுது. இதெல்லாம் எம்பெருமானுடைய அகடித்த கடனா சாமர்த்தியம். இந்த சிசுபாலனுக்கு வதம் ஏற்பட போறது, அந்த வதத்தினாலயே அவனுக்கு ஒரு ஹிதத்தை நேர் பண்ண போறேன். பீஷ்மன் மாதிரி இருக்கவா உண்மை சேவிச்சு அதனால அவளுக்கெல்லாம் ஒரு ஓய்வதற்கு ஒரு வழி ஏற்பட போறது. இப்படி எல்லாருக்கும் ஒரு க்ஷேமத்தை ஏற்படுத்துவதற்காக உம்முடைய சாநித்தியம் வேணும், ஆகையால நீர் வரணும். உம்முடைய ஒரு மகிமை எல்லா இடத்துலயும் சூழ்ந்திருக்கிறது. பூம ஊச்சதே புவன மங்கள திக்விதானம் மந்தாகினி திவி போகபதி திஜாதோ கங்கை திஜேக சரணம் புனாதி விஸ்வம். உம்முடைய திருவடியில சம்பந்தப்பட்ட ஒரு தீர்த்தமே லோக மொத்தத்தையும் பரிசுத்தமாக்குறதுனாக்க நீரே நேரம் எழுந்தருளி நேர்னாக்க அந்த இடத்துக்கு எவ்வளவு பரிசுத்தி வரும்ன்றத ரச்சனை பண்ணிப்பாங்க. பெருமாளுடைய திருவடியில பட்ட தீர்த்தம் சொர்க்கலோகத்துல மந்தாகினின்ற பெயரோட இருந்துருக்கு. பாதாள லோகத்துக்கு போச்சே அதுக்கு போகவதின்னு பேரு. இந்த பூலோகத்துல இருக்கச்சே அதுக்கு கங்கைன்னு பேரு பிரவாகத்துக்கு. இப்படி எல்லா லோகத்திலையும் உம்முடைய திருவடி சம்பந்தப்பட்ட தீர்த்தமே பரிசுத்தமாக்க ஆக்குறதுனாக்க நம்ம திருவடி பட்டதுன்னா அந்த இடம் எவ்வளவு பரிசுத்தமாகும்ன்றத யோசனை சொல்லவும் வேணுமா. ஆகையால அத்தான் நம்மாஞ்சி தானே, அத்தான் தானே கல்யாணம் இந்த ராஜசூய யாகம் பண்றேன், அதுக்கு நீர் வந்தேன்னா ரொம்ப நன்னா இருக்கும்னு அவர் யுதிஷ்டர் நினைக்கிறே, நீர் வரணும் அப்படின்றத நாரதர் தெரிவிக்கிறார். இப்படி இந்த நாரதர் வாயிலாக கண்ணனுடைய ஒரு கண்ணன் சாட்சா பரமாத்மான்றதும் கண்ணனுடைய மகிமை அவருடைய திருவடியினுடைய பெருமை திருவடிப்பட்ட தீர்த்தத்தினுடைய பெருமை இவை எல்லாவற்றையும் இன்னைக்கு நம்ம அனுபவிச்சோம். அந்த திருவடி சம்பந்தம் அந்த திருவடி தீர்த்த சம்பந்தமும் நம்ம எல்லாருக்கும் இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு விடைபெறுகிறேன்.